அட பதினாறு வயதாகும் கோலம் உன் பார்வைக்குள் என்னென்ன ஜாலம். அட பதினாறு வயதாகும் கோலம் உன் பார்வைக்குள் என்னென்ன ஜாலம். அட பதினாறு வயதாகும் கோலம் உன் பார்வைக்குள் என்னென்ன ஜாலம். அவை கன்னங்கள் தானா, மது கிண்ணங்கள் தானா, உன் அங்கங்கள் எல்லாம் தங்கங்கள் தானா. இந்த தாவணி குயில் இசை பாடுது கண்ணு, பார்த்ததும் நெஞ்சில் சுதியேறுது மண். உன் கூந்தல் நான் ஆடும் பொன்னூஞ்சலா ஆடவா கண்மணி, உன் கூந்தல் நான் ஆடும் பொன்னூஞ்சலா ஆடவா கண்மணி. முழங்கட்டும் திருமண மேளம் நமக்கென்று கணிந்தது காலம், முழங்கட்டும் திருமண மேளம் நமக்கென்று கணிந்தது காலம். இரவும் பகலும் நடக்கட்டும் நாளும், அட பதினாறு வயதாகும் கோலம் உன் பார்வைக்குள் என்னென்ன ஜாலம். அட பதினாறு வயதாகும் கோலம் உன் பார்வைக்குள் என்னென்ன ஜாலம். அட பதினாறு வயதாகும் கோலம் உன் பார்வைக்குள் என்னென்ன ஜா.